வாழ்க்கை பாடுமா கருதிக்குறி எத்து புருவம் நாலு வேணுமா நாலு வேணுமா நாலு நாள உனக்கு நாமமா நாலு வாரமா காரமா இவ்வளவு காரமா உன்னை தோலு தூக்கி வச்சு வங்க இயற்கை விட்ட பாருமா திரும்பி வாரண்டா ரெண்டு தாரண்டா செவிலி பிரிய போது ஊ காலி பண்ணிடு நாங்க ஊட்டா உள்ளா பூந்திடுவோம் அடி மாசம் அட்டர் பண்ணி ஐசு புல்லா